தொழுதுவம் பாடல் ஒவ்வொரு பாடலும் கேளாய் பறித்தவள் கங்கையின் மகன் பூகர் முகனே வாரணனே பள்ளி எழுந்தருளாயே. மாங்கனி வாழை விளாங்கனி அப்பம் மாதுளை கோவை பலா கொடுக்கட்டை ஓங்கு பல் பூலம் நெற்கதேனும் உருக்குனை பொறி அவள் கடலையும் பாலும் தீங்கனி நாவல் எள் மோதகம் கரும்பு முந்திரி பாயசம் வெல்லமும் படைத்தோம் பாங்குடன் முருகனின் மூத்தவனே என் பனைக்கையனே பள்ளி எழுந்தருளாயே. சந்தனம் நீயுடன் இளநீர் தயிரும் கரும்புடன் பால் கனிச்சாருடுமாவும் மஞ்சளும் தேனையும் மழையென பொழிந்து மன்னவன் பொன்னுடல் திருமுழு காட்டி வன்னியில் தழையுடன் அருகனும் புல்லும் வண்ணமந்தாரையும் படைத்துணை தொழுதோ குஞ்சரமோகன் எனும் உருக்கத்தினிறத்து குணக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நாள்தோறும் வழிபடும் காலங்கள் ஆறு நம்பிடும் அடியவர் அணிவது நீர் நீளும் எம் வாழ்வினில் நலம் பதினாறு நிறைவுறத்தருவது உன்பரகாறு ஆளொடு அரசனும் தருக்களின் மடியில் ஆரொடு பொய்கையில் கரைகளில் அமைவாய் மால் சிவமாகிய ஐயப்பன் அண்ணன் மதக்களீரே பள்ளி எழுந்தருளாயே. ஆழ்கடல் சூழ்நிலை நெடுமலை எங்கும் ஆலயம் கொண்டு எமை ஆண்டருள் கூறிந்து ஏழ்விறப்பாயினும் எம் துணை இருந்து எடுத்திடும் நச்செயல் முடித்திட உதவி சூழ்நிலை தீமையும் நோய் நொடி பகையும் சுட்டெரித்திட வடிவுற்று எமக்கருள்வாய் வேழமுகத்துடன் மத்தள வயிற்று தாழ்செவியோய் பள்ளி எழுந்தருளாய. மங்கள மனையுடன் நக்குலக் கோடிகளும் மான்புயர் நட்டுடன் சாய்புயர் சுத்தமும் எங்கனும் அமைதியும் ஏறனும் உடலும் இயங்கிடும் தொழிலுடன் மந்தினில் புகழும் பொங்கிடும் செல்வமும் குறைதவிர் வாழ்வும் பொருங்கிட அருகன திருவடி தொழுதோ வெங்கலிராகிய வாரண முகனே வினை முதல்வா பள்ளி எழுந்தருளாயே. இடம் குளிர்நிழல் நீயே, உறைவர திரண்டிடும் பொன் பொருள் நீயே, நீடுயிர் வான் வழி தணல் புனல் நிலமாய் நிற்றலும் நிலைத்தலும் நிகழ்த்தலும் நீயே, ஏடனும் உயர்மறை எழுத்தனும் வடிவாய் இருப்பதும் உலகுயிர் புறப்பதும் நீ, கோடுடன் திருமுகம் கொண்டருளும் என் குலவிளக்கே பள்ளி எழுந்தருளாய். ஒற்றை மறுப்பனும் ஆனை முகத்தனும் உருண்டு திரண்டிடும் உடவை திரைவனும் வெற்றி முகத்தனும் தொப்பையப்பனுமாய் விளங்கு பல் பெயர் பெறும் கலங்கரை விளக்கே, பற்புடன் உனதிணைப்பத மலர் பொழுதோ பறிவுடன் காத்திடும் திருவடி தொழுதோம், மாற்றறியாத மெய் சிவகணநாதா மறைமுதலே பள்ளி எழுந்தருளாயே, மறைமுதலே பள்ளி எழுந்தருளாயே.